கையத்திக்க அத்தை மடி மேலே ஆடி கிடந்த சுகமல்லோ. தத்தி தத்திக்கா தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள் நாமல்லோ. நாங்களெல்லாம் ஓர் உயிர்தான் நடந்து வந்தால் ஓர் நிழல்தான். நாம் சிரித்தால் வெள்ளி செய்தான். தத்தியத்திக்க அத்தை மடி மேலே ஆடி கிடந்த சுகமையோ. தப்பி தப்பிக்க தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள் நாமையோ. வயதான எல்லோருமே இன்னும் சின்ன பிள்ளை என்பதைமல்லோ. பயங்கர ரிஸ்க் எடுத்து உங்களை வழி அனுப்புறேன். அவன் செத்துட்டான்னா ஓகே, இல்லைன்னு போய் நம்ம மொத்த பேரும் செத்துருவான். அப்புறம் கடவுளை வந்தாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. நம்ம நிம்மதியா வாழணும்னா அவன் சாவணும், அவன் குடும்பம் மொத்தமும் சாவணும். தத்தி தத்திக்க தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள் நாமையோ.